ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்யகிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யாபலாத் கிருத்யபுங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஃ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவிப்பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாளி சூடிக் கொடுத்தாள் இச்சொல்லு சூடிக் கொடுத்த சுடருக்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் சிறுவயது முதற்கொண்டே எம்பெருமானின் திருநாம பிரபாவத்தை தமது திருத்தகப்பனாரான ஸ்ரீ பெரியாழ்வாரிடம் கேட்டறிந்தவளாகையாலே அவள் கண்ணன் மேல் காதல் கொண்டு அதன் பரிவாகமாக திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற இரண்டு பிரபந்தங்களை பாடி அருளினாள். அந்த இரண்டு பிரபந்தங்களில் எம்பெருமானின் பற்பல திருநாமங்களை அமைத்து பாடியுள்ளதை இந்த ஸ்ரீ வைஷ்ணவ உலகம் நன்கு அறியும். நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா என்று ஆண்டாள் நாச்சியாரே பாடியிருப்பதால் அவருடைய திருப்பாவை நாச்சியார் திருமொழி இந்த இரண்டு பிரபந்தங்களிலே நாராயணனை ஆயிரம் திருநாமங்களால் ஏத்தியிருப்பாள் என்று சொன்னால் மிகையில்லை. அவ்வகையிலே தினந்தோறும் தேசிகன் என்ற குழுவினரால் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் ஒவ்வொரு பாசுரத்திலும் அமைத்துள்ள எம்பெருமானின் திருநாம பிரபாவங்களை உபன்யசிக்க வேண்டும் என்ற அற்புதமான ஏற்பாட்டினை செய்துள்ளனர். அதில் அடியனுக்கு எல்லே இளங்கிலியே என்ற பாசுரத்தில் அமைந்துள்ள எம்பெருமானின் திருநாமங்களின் பிரபாவங்களை உபன்யசிக்க வேண்டும் என்று நியமித்துள்ளனர். எல்லே இளங்கிலியே இன்னமுறங் உதியோ சில்லன்றழையன் மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக உள்ளனீ போதாய் உனக்கென்ன வேருடை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனைப் பாடேலோரெம்பாவாய். திருப்பாவையில் நடுநாயகமான இந்த 15 பாசுரத்தில் அமைந்துள்ள திருநாமங்கள் வல்லானை கொன்றான் மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் மாயன் என்ற மூன்று திருநாமங்களாகும். இந்த மூன்று திருநாமங்களின் அர்த்த விசேஷங்களையும் பிரபாவங்களையும் ஆச்சாரியர்கள் காட்டிய வழியில் அனுபவிப்போமாக. நாம் நினைப்போம் எம்பெருமானின் வடமொழி திருநாமங்களைக் கொண்டு அவனை ஏற்றினால் உயர்ந்தது என, ஆனால் அதைவிட மிகவும் விசேஷமானது திராவிட பாஷையில் தமிழ் பாஷையில் அமைந்துள்ள திருநாமங்கள் என்று கூறலாம். ஏனென்றால் அந்த காலத்தில் நாச்சியார் திருமொழியிலும் திருப்பாவிலுமே கூட ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திராவிட பாஷையிலே செந்தமிழிலே பற்பல திருநாமங்களை அமைத்து பாடியிருக்கிறாள். ஆச்சாரியர்கள் காலத்திலும் கூட எம்பெருமானார் எம்பார் திருவரங்கத்தமுதனார் கூறத்தாழ்வான் எம்படியாக என்றபடியாக அவர்களது இயற்பெயர் இருந்தாலும் தமிழிலே திராவிட பாஷையிலே எம்பெருமானின் திருநாமத்துடன் சேர்ந்து அவர்களுக்கு இடுபெயராக சில பெயர்களை அடையாளமாக அமைத்து அழைத்து வந்தனர். அதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், வடமொழி திருநாமங்களை காட்டிலும் திராவிட பாஷையிலே அமைந்துள்ள, தமிழ் பாஷையிலே அமைந்துள்ள இந்த திருநாமங்கள் மிகவும் உயர்ந்தது என. இதுதான் ஆச்சாரியர்கள் காட்டிய வழி. இப்போது இப்பாசுரத்திலே எல்லையிலே என்ற பாசுரத்தில் வல்லானை கொன்றான், மாற்றாரை மாற்றிக் கொள்ளான், மாயன் என்ற மூன்று திருநாமங்களின் பிரபாவங்களை, அர்த்த விசேஷங்களை ஒவ்வொன்றாக அனுபவிப்போம். ஆக முதலில் வல்லானை கொன்றான். வல்லானை கொன்றான் என்றால் வலிமை மிகுந்த யானையை கொன்றவன் என்பதாக பொருள். வலிமை மிகுந்த யானையை கொன்றவன் யார்? ஸ்ரீகிருஷ்ணன். பெருமிடுக்கு தோன்றும்படி மதம் பெருகி நிற்கிற யானையை கொன்றவன் என்பதாக இதன் பொருளாகும். இதை நாம் தினமும் எம்பெருமான் திருவாராதன காலத்தில் திருப்பாவை அனுசந்திக்கும் போது, நம்ம அறியாமல் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றிக்க வல்லானை என்பதாக அனுசந்திப்போம். ஆனால் அந்த இடத்தில் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றிக்க வல்லானை என்பதாக அனுசந்திக்க வேண்டும். வல் யானையை கொன்றானை என்பதாக அந்த இடத்தில் வர வேண்டும். ஆனால் ஆண்டாள் வல்லானை கொன்றானை என்பதாக அமைக்கிறார். அந்த இடத்தில் வல்யானை பதிலாக வல்லானை என்றார். இரண்டாம் வேற்றுமை அங்கு மறைந்துள்ளது. வல்லானையை வர வேண்டிய இடத்தில் வல்லானை என்று அருளி செய்துள்ளார். இது தமிழ் மொழிக்கு தனியாக இருக்கிற ஒரு இலக்கண சுவாரஸ்யம். ஆழ்வார்கள் ஸ்ரீசூத்திகளிலே பல இடங்களில் இது போன்று காணலாம். தீக்குறளை சென்றோதோம் என்றபடி இந்த இடத்தில் வல்லானை கொன்றானை என்று அனுசந்திக்க கூடாது. இந்த இடத்தில் வல்லானை கொன்றானை என்றே அனுசந்திக்க வேண்டும். ஏனெனில் இந்த இடத்தில் இரண்டாம் வேற்றுமை மறைந்துள்ளதால் வல்லானை கொன்றானை என்பதாக அனுசந்திக்க வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுவர். இந்த வலிமை மிகுந்த குவளையாபீடமாகிற யானையை சிறுவயதிலே ஸ்ரீகிருஷ்ணன் அடக்க முற்படும் போது அங்கு குழுமியிருந்தவர்கள் பயத்தை அடைந்தார்கள். இது அஸ்தானே பயசங்கையாகும். எப்படி குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் செய்கிற சமயத்தில் அர்ஜுனன் அவசியமில்லாமல் எதிரே நிற்கிற பீஷ்ம பிதாமகர் குரு துரோணர் பிராத்தாக்கள் சகாக்கள் இவர்களைக் கண்டு அஸ்தானே ஸ்னேக காருண்யத்தை அடைந்தானோ, அதே போன்று கோளையாபீடமாகிற இந்த யானையை அடக்க முற்படும் போது அங்கு குழுமியிருந்தவர்கள் எம்பெருமானிடத்தில் அஸ்தானே பயசங்கை அடைந்தார்கள். அஸ்தானே ஸ்னேக காருண்யமாவது அவசியமில்லாமல் அவர்களை வதைக்க வேண்டிய இடத்தில் அவசியமில்லாமல் காரூணத்தை அடைந்தான், ஸ்னேகம் காரூணத்தை அடைந்தான். அதுபோன்று இங்கு அவசியமில்லாமல் எம்பெருமான் கோளையாபீடமாகிற யானையை அடக்கும்போது அங்கு குழுமியிருந்தவர்கள் அவசியமில்லாமல் பயசங்கை அடைந்தார்கள். ஆனால் அந்த யானையை கொன்ற பின் அங்கு குழுமியிருந்தவர்கள் நாம் தேவையில்லாமல் பயத்தை அடைந்தோமோ என்று விஸ்மயப்படும்படி ஆனார்கள். கவளமால் யானை கொன்ற கண்ணன் என்றும் வெஞ்சின வேழம் அறுப்பொசித்த வேந்தருகொள் என்றும் ஆச்சரியப்படும்படியாக எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த யானையை கொன்றான். இந்த சோலையாபீடமாக யானையை கொன்ற திவ்ய சேஷ்டிதத்திற்கு அவருடைய மகிஷிகளான ஸ்ரீபூமி நீலைகள் மூவரும் தோற்றவர்களே. எவ்வாறெனில் இது ஆழ்வார் பாசுரங்களில் காணும்போது வாரணத்தை மறுப்பொசித்த பிரான் என் மாதவனே என, மாதவன் என்றால் லக்ஷ்மி பிராட்டியை உடையவன், அவன் வாரணத்தை மறுப்பொசித்த பிரான் கோளையாபகேட்டமாகிற வாரணத்தை யானையை மறுப்பொசித்த பிரான் அதன் கர்வத்தை அடக்கினவன் என்பதாக அர்த்தம். ஆகையால் லக்ஷ்மி பிராட்டி அவனுடைய இந்த திவ்ய சேஷ்டிதத்துக்கு தோற்றவள். அதுபோன்று பாரணங்காலன் வாரணம் தொலைத்த காரணன் என, இங்கு பாரணங்கு பூமி பிராட்டி, அவனுடைய மணாளன் பாரணங்காலன், அவன் கோளையாபீட்டமாகிற வாரணத்தை தொலைத்த காரணனாவான். ஆகையால் இவ்விடத்தில் பூமி பிராட்டியும் இந்த திவ்ய சேஷ்டிதத்திற்கு தோற்றவள் என்றதாகிறது. அதுபோன்று பின்னை மணாளனாகி கருந்தால் களிரன்று சித்தான் என, பின்னை என்றால் நப்பின்னை பிராட்டி, இவள் நீலாதேவியாக நம் பூர்வர்கள் கூறுவார்கள். அந்த பின்னை மணாளன் நப்பின்னையின் மணாளனான ஸ்ரீ கிருஷ்ணன் கருந்தால் குளிரன்று சித்தான் என்பதால் இந்த பின்னை நப்பின்னையின் நப்பின்னையும் எம்பெருமானுடைய இந்த திவ்ய சேஷ்டிதத்திற்கு தோற்றவளே என்றதாகிறது. இப்படி பிராட்டியல் வரிசைகளில் ஆண்டாளும் இந்த திவ்ய சேஷ்டிதத்திற்கு தோற்றவள் என்று கூற முடியும். வல்லானை கொன்றான் என்பதால் இங்கு ஒரு கேள்வி. பிராட்டிகள் அனைவரும் எம்பெருமான் ஒரு யானையை காத்த விஷயத்தை மறந்து ஒரு யானையை கொன்ற விஷயத்தில் தோற்றார்களே என்பதாக கேள்வி வரும். ஏனெனில் எப்பொழுதுமே ஒருவரை காத்த விஷயத்தில் தான் பெருமை அதிகம், கொன்ற விஷயத்தில் அல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு யானையை காத்த விஷயத்தில் இல்லாமல் ஒரு யானையை கொன்ற விஷயத்தில் எதற்கு தோற்க வேண்டும், இதை எப்படி திவ்ய சேஷ்டிதமாக கொள்ள வேண்டும் என்பதாக கேள்வி. ஆனால் மகிஷிகள், எம்பெருமானுடைய மகிஷிகள் எந்த இடத்தில் தோற்பார்கள், அந்த பௌருஷத்தை பார்த்து தோற்பார்கள், எம்பெருமானுடைய அந்த பௌருஷத்தை பார்த்து தோற்பார்கள். இதுதான் நியதி, அதைதான் இங்கு காண்பித்தார் எம்பெருமான் கோளையாபீடமாக யானையை கொன்று. இது ஆழ்வார் பாதகங்கள் மூலம் காணலாம். எல்லா மகிஷிகளுமே லக்ஷ்மி பிராட்டி, பூமி பிராட்டி, நப்பின்னை, நீலா நீலை, இவர் மூவருமே எம்பெருமானுடைய இந்த திவ்ய கோளையாபீட்டமாகிற யானையை கொண்ட திவ்ய ஜெயத்தினத்திலே தோற்றவர்கள் என்பதை குறிப்பிட்டுள்ளார்கள். இதேபோன்று எல்லா ஆழ்வார்களும் ஓரானை கொன்று ஓரானை கொம்பு சித்து என்பதாக கலியனும், கவளமால் யானை கொன்ற கண்ணன் ஆணை கண்டொருளி இந்த கண்ணரா என தொண்டரடிப்படி ஆழ்வாரும், இப்படியாக ஆழ்வார்கள் ஒரு ஆணையை காத்த விஷயத்தையும் ஒரு ஆணையை கொன்ற விஷயத்தையும் அனுபவித்துள்ளார்கள். ஆகையால் இவ்விடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது சாது பரித்ராணத்திற்காக துஷ்கிருத விநாசம் ஆனுஷங்கிகம் என்பது. உத்தேசியம் சாது பரித்ராணம்தான், ஆனுஷங்கிகமாயிற்று துஷ்கிருத விநாசம். இது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளம். ஒரு ஆணையை கொன்றது துஷ்கிருத விநாசத்திற்காக, ஒரு ஆணையை காத்தது சாது பரித்ராணத்திற்காக. யானைக்கு மட்டுமா, யானை விஷயத்தில் மட்டுமா? இது எம்பெருமான் குரங்கு விஷயத்திலும் இது போன்று செய்துள்ளான். வாளியை கொன்றார், சுக்ரீவனை காத்தார். அதே போன்று அசுரனின் பிரகலாதனை காத்தார், இரண்யகசிப்பை கொன்றார். ராட்சசன் விஷயத்தில் விபீஷணனை காத்தார், ராவணனை கொன்றார். இப்படியாக சொல்லலாம். இருந்தாலும் ஸ்ரீ கஜேந்திராழ்வானை ரட்சித்தத காட்டிலும் கோலையாபீட்டமாகிற யானையை கொன்றதில்தான் எல்லா ஆழ்வார்களும் உயர்த்தியாக அனுசந்தித்தார்கள் எனலாம். அதுபோன்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் வல்லானை கொன்றான் என்பதாக அனுசந்தித்தார். அடுத்து மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் என்கிற திருநாமம். நசமம் யுத்தமித்யாவுஹு என கம்சன் எங்கே, ஸ்ரீகிருஷ்ணன் எங்கே அப்படின்னு அஞ்சன கோபியர்களை வந்து வாழ வைத்தவன். எவ்வாறெனில் மாற்றார் என்றால் எதிரிகள், எதிரிகளை மாற்றழிக்க வல்லான், எதிரிட்டு அழித்தவன். இந்த கம்சாதிகள் எம்பெருமானை எதிர்த்தார்கள். அவர்களை அனாயாசேன நசிப்பித்து பயந்திருந்த கோபியர்களை வாழ வைத்தவனை என்பதாக இதுக்கு ஒரு பொருள். சக்கரவர்த்தி திருமகனைப் போல தச்ச என்று இன்னும் போய் நாளை வா அப்படின்னு சொல்லாமல் அன்றே அவனை வந்து கம்சாதிகள் வந்து அவ்வப்போதே அந்தந்த சமயத்திலே அழித்து கோபியர்களின் கிளேசத்தை போக்கினவனை அப்படின்றதாக அர்த்தம். இதிலே இன்னொரு அர்த்தம் பார்த்தோமே ஆனால் தொம்மே அப்படின்னா அகம்மே அப்படின்ற மாதிரி அந்த திமிரப்பண்ணுகிற அந்த அகங்காரத்தை போக்கினவன், நம்முடைய அகங்காரத்தை போக்கினவன் அப்படின்றதாக அர்த்தம். அல்லது ரொம்ப பலிஷ்டமான நமது புலன்கள் இந்திரியங்களை அடக்கினவனும் தன் விஷயத்தில் மாறான எண்ணத்தை அழித்தவனும் அப்படின்றதாக அர்த்தம் கொள்ளலாம். ஆகையால் இதுதான் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை என்று ஆண்டாள் பாடுகிறாள். அடுத்து மாயனை. மாயன் என்றால் திவ்ய சேஷ்டிதன், ஆச்சரிய திவ்ய சேஷ்டிதனை என்பதாக அர்த்தம். நாம் தாம் எதிரிகளை வந்து கொள்கிறோம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது அவனுடைய மாயானால்தான். எப்படி என்றால் அர்ஜுனன் தான் யுத்தம் பண்ணி தான் ஒவ்வொருத்தரையும் ஜெயித்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான், ஆனால் அந்த கிருஷ்ணன் வந்து அவனுடைய மாயையால் அவன் ஜெயித்தது போல் காண்பிப்பான். இப்பேற்பட்ட ஆச்சரிய திவ்ய சேஷ்டிதன் என்பதாக அர்த்தம். இன்னொன்று நம்முடைய அஞ்ஞானத்தை போக்கி தன் வசமாக்கி விடுபவன் என்பதாக அர்த்தம். அப்பேற்பட்ட மாயனை பாடி. இதை திருவாய்மொழியில் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்கிற அந்த திருவாய்மொழியில் தம்முடைய திவ்யாவதார திவ்யமங்கலக விக்கிரக ஆச்சரிய திவ்ய சேஷ்டிதங்கள் எல்லாம் காண்பித்து காட்டி நம்மை தோற்பித்து அடிமையாக்கினவனை பாடி என்பதாக இந்த மாயா மாயனை அப்படின்ற சப்தத்திற்கு பலபடியாக பொருள் கூறலாம். நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் மாயா சப்தமானது இந்திரஜாலத்தையோ அவித்தையோ வந்து கூறாது, ஆச்சரிய திவ்ய சைத்தியத்தை தான் கூறும். ஆச்சரிய திவ்ய சைத்தியம் என்றால் ஒன்றா இரண்டா ஆயிரம் சொல்லலாம். பகலை இரவாக்கியது, ஆழிகொண்டன்று இரவி மறைத்து சயத்ரதன் தலையை பாழலுருள பண்ணவன், வைதிகன் பிள்ளைகளுக்கு உயிருடன் கொண்டு கொடுத்தான், காளியவர்த்தனம், கபடாசுர வஞ்சனம், இது போன்று எத்தனையோ ஆச்சரிய திவ்ய சைத்தியத்தை சொல்லலாம். மாயனை என்றால் ஆச்சரிய திவ்ய சைத்தியத்தினை என்று அர்த்தம். இந்த ஆச்சரிய திவ்ய சைத்தியத்திற்கு உதாரணமாக ஒரு வృத்தாந்தத்தை கூறலாம். அபிமன்யு கொல்லப்பட்டான். இதை அறிந்த அர்ஜுனன் எத்தனை நாள் ஆனாலும் சோகத்தால் அழுது கொண்டே இருந்தான். இதை எப்படி இவனுடைய அழுகையை எப்படி நிறுத்துவது அப்படின்னு பெருமாள் கிருஷ்ணன் யோசித்தார். அப்பொழுது அவன் அழும்போது பக்கத்தில் இருந்து தாமும் அவனை விட அதிகமாக அழுதார். அழுது கிருஷ்ணன் அழுது பார்த்த அர்ஜுனன், கிருஷ்ணா நான் அழுகிறேன் அது ஒரு நியாயமாகும், ஏனென்றால் என்னுடைய புத்திரன் அவன் அவன் மரணத்தை கண்டு நான் அழுகிறேன், நீ எதற்காக அழுகிறாய் அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன். கேட்டது கிருஷ்ணன் சொல்ற, நான் அபிமன்யு போனதுக்கு அழுகவில்லை, உனக்கு 18 அத்தியாயம் கீதை உபதேசம் பண்ணனே எல்லாம் வியர்த்தமாயிற்று, 2 அத்தியாயத்திலிருந்தே இந்த சரீரம் எல்லாம் ஸ்திரமில்லை, நிரந்தரமில்லை, நிலையற்றது அப்படின்னு சொல்லிட்டுருக்கனே, இப்படி 18 அத்தியாயமாக சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, நீ உட்காந்து அபிமன்யுவுக்காக எழுதுன்றியே அப்படின்னு பெருமாள் சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப மிகவும் அசிங்கமாக கொடுத்தான். அப்புறமா அந்த அழுகையை நிறுத்தினானான். இது போன்று பல திவ்ய சைத்தியங்களை சொல்லலாம். இவனுடைய அழுகை தாம் அழுது, ஆகையால் மாயா மாயனை என்றால் ஆச்சரிய திவ்ய சைத்தியத்தனை என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். ஆக இந்த எல்லையிலே பாசுரத்தில் வல்லாணி கொன்றாணி மாற்றாரை மாற்றிழிக்க வல்லாணி மாயனை என்ற 3 திருநாமத்தின் அர்த்த விசேஷங்களை சுருக்கமாக பார்த்தோம். எனவே ஆண்டாள் அனுசந்தித்த கிரமத்திலே வல்லாணி கொன்றாணி மாற்றாரை மாற்றிழிக்க வல்லாணி மாயனை நாமும் பாடுவோம் என்பதாக கூறி விரமித்துக் கொள்கிறேன். வேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்தமாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடிய அணுக்கருள் செய்யே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.